பேரோ கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேல் அழகும் கண்டத்தால் அழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ மாத்திடும் அவ விரிஞ்ச செண்பக சோறு பூத்ததையா போவு அது கையழகு தூக்குதையா வாசம் அது மெய்யழகு நான் வந்தே வாட்டி பாட நல்லத சொன்னேராகத்தோடு கண்டே சீத போல கண்டதும் நின்னே செலைய போல இந்திரலோகம் சந்திரலோகம் சுந்தரலோகம் போட்ட கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேலியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேலியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேல் அழகும் கண்டத்தால் அழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அழகிருக்கும் மேனி பேர் நடந்து பெருவில் வரும் ஊர்வலமா ஊருலகில் அவள போல பேர் வருமா நல்ல படிங்கு போல திரும்பு மனத பறிக்கும் பவட விருப்பு விளங்கிடாத இனிப்பு விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேல் அழகும் கண்டத்தால் அழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும்